ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி பிரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரதயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ ப்ருங்கராஜம் வேதாந்த ரக்வண முனீந்திர கிருபாத்தபோதம் த்ரியந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஶ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்தே நிரவதி கருணாப்தோ வேதச்சூடா குருமே பவது பரமபக்தி ஸ்ரீநிதம் வெங்கடேசே. இந்த சாத்தியோபாய சோதன அதிகாரத்தில் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் சரணாகதியுடைய அங்கங்களை பற்றியது. ஆனுகூல்யச்ச சங்கல்பா பிராதிகூல்யச்ச வர்ஜனம் என்று ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய அங்கங்கள் சரணாகதிக்கு தேவையா, சரணாகதிக்கு இவை இருக்க முடியுமா, அங்கங்களாக ஆக முடியுமா முதலிய விசாரங்கள் முதலிய சர்ச்சைகள் இப்ப பார்த்துருக்கோம். அதுல முதல்ல ஆனுகூல்யச்ச சங்கல்பா பிராதிகூல்யச்ச வர்ஜனம் அங்கமாக முடியாதுன்னு ஒரு கேள்வி, அதுக்கு சமாதானம் பார்த்தோம் முன்னாடி. ஏன் அங்கமாக முடியாது என்றால், பகவான் தான் தன்னுடைய பக்தர்கள் செய்த அபராதத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவன். அதனால அப்படி ஸ்பஷ்டமாக இருக்கிறபடினால நான் அனுகூலமா இருப்பேன் பிரதிகூலமா இருக்க மாட்டேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரதிகூலமா இருந்தா கூட பகவான் பொறுத்துடுவான். அப்படி வச்சு இப்படி ஒரு அங்கம் எப்படி இருக்க முடியும், அவன் சுபாவத்தை வச்சு பார்த்தால் இந்த ஒரு அங்கம் தேவையில்லையேன்னு ஒரு கேள்வி வரும். அது அப்படி இல்ல, சரணாகதி காலத்துல இந்த அங்கம் தேவை. சரணாகதிக்கு அப்புறம் சரணாகதன் இருக்கான், சரணாகதி பண்ணவன் அவன் வந்து தெரியாம செய்யற தப்ப எல்லாம் பகவான் பொறுத்துப்பான், அபுத்தி பூர்வமா செய்யறதே எல்லாம். அது வச்சு சொன்னதே தவிர சரணாகதி பண்ணும் போதே இந்த அங்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லல. ஒருத்த சரணாகதி பண்ணும் போதே தப்பு பண்ணிண்டே பகவான் கிட்ட அபசாரப்பட்டுண்டே சரணாகதி பண்ணா பகவான் சரணாகதி ஏத்துப்பான்னு சொல்லல. அப்படி ஏத்துக்கிறதா இருந்தா இப்ப இந்த அங்கமே சொல்ல வேண்டாமே சரணாகதி சாஸ்திரத்துல. ஆனா சரணாகதி சாஸ்திரத்துல இந்த ரெண்டு அங்கத்தையும் சொல்லி இருக்கிறபடினால இது அவசியம் தேவைன்னு ஆச்சுன்னு ஒரு விஷயம் போன திருநாமத்திலே பார்த்தோம். இப்பொழுதும் 937வது திருநாமம் விஸ்வாசாங்க மகத்வாந்தராய பங்க விசக்ஷண. விஸ்வாசம் என்னும் அங்கத்தின் பெருமைகளின் தடைகளை உரிக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். பிரபத்தினுடைய அங்கத்துல அடுத்தது 3வது அங்கம் மகாவிஸ்வாசம் அப்படின்னு பெயர். விஸ்வாசம்னா நம்பிக்கை, மகாவிஸ்வாசம்னா பெரும் நம்பிக்கை. பகவானே உபாயமாவான், பகவானே பலன் தருவான் என்பதிலே ஒரு பெரிய நம்பிக்கை வேணும்னு சொல்லக்கூடியது. இதுல முதல்ல சாதாரணமா ஒரு கேள்வி, நம்பிக்கை தானே மொத்தத்துக்குமே அடிப்படை, அதை இங்க அங்கமாக சொல்ல வேண்டாமேன்னு ஒரு கேள்வி. அதாவது பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்றாங்க ஒருத்தன் இருப்போம், அவன் முதல்ல பகவான் இருக்காங்கிறத நம்பி இருக்கணும், சாஸ்திரம் சொல்றத நம்பி இருக்கணும். அப்ப சாஸ்திரத்துல விசுவாசம், பகவான் கிட்ட விசுவாசம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. இருக்கவே தானே அவன் சரணாகதி வரைக்கும் வரான். பகவான்கிட்ட விசுவாசம் இல்லாமல் நாஸ்திகனா இருக்கவன் சரணாகதி பண்ண போறது இல்ல. சாஸ்திரத்துல விசுவாசம் இல்லாம இருக்கிறவன் சரணாகதி பண்ண போறது இல்ல. அதனால நம்பிக்கைங்கிறது இவனுக்கு இருக்குமே, இருக்கவே தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அப்படி இருக்க இதை தனியா சொல்லணுமாண்ணா, நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமேனு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் மகாவிஸ்வாசம்னு போட்டிருக்காரு, அதுதான் பதில். சாதாரண விசுவாசத்தை இங்க சொல்ல வரல, அது ஏற்கனவே இருக்கும். சரணாகதி பண்றவனுக்கு விசுவாசம் முன்னாடியே வந்திருக்கும், பகவான பத்தி தெரிஞ்சு விசுவசிச்சு இருக்கிறவன் தான் வருவான், அதுல சந்தேகம் இல்ல. இப்ப தேவையானது சரணாகதிக்கு தேவையானது ஒரு மகாவிஸ்வாசம். மகாவிஸ்வாசம் பகவான் கட்டாயம் ரட்சிப்பான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். பகவான் ரட்சிப்பான்னு தெரிஞ்சுதான் இங்க வரான் அப்படின்னா அது வாஸ்தவம் தான். ஆனா இதுலயும் என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, நாம் செய்யற இந்த சரணாகதிக்கு பகவான் நம்மளை ரட்சிப்பானா? அதாவது அநேக வருஷமா அநேக ஜென்மமா பாபம் பண்ணிட்டு இப்ப திடீர்னு போய் சரணாகதி பண்றேன் மன்னிச்சுடுனா மன்னிச்சுப்பானா அப்படின்னு கேள்வி, அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். கட்டாயம் பகவான் மன்னிப்பான், மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு விசுவாசம் தேவை. இப்போ அது வர்றது கஷ்டம். அது அவ சொல்ற சரணாகதியில் மகாவிஸ்வாசம் வர்றது ரொம்ப கஷ்டம். மகாவிஸ்வாசம் பிறப்பது அறிவு. என்கிட்ட யாருக்குமே தோணாது. இப்ப உலகத்திலேயே கூட பஸ்ல போயிருந்துக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் காலம் விதிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னா அவர் மன்னிச்சிடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் போய் கொலை பண்ற அளவு அவனை போட்டு கண்ணாப்புனான்னு அடிச்சு ஆயுதத்தினாலே தாக்கி அடிச்சு எல்லாம் முடிச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு அவன் மன்னிப்பாரு. அந்த மாதிரி பகவான் கிட்ட நம்ம பட்டிருக்கிற அபராதம்ங்கிறது கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல. நம்ம தான் ஜென்ம ஜென்மாந்தரமா அபராதம் பண்ணிருக்கோம், இப்பவும் நிறைய பண்ணிருக்கோம், இந்த ஜென்மத்திலையும் பண்ணிருக்கோம், முக்கியமான விஷயம் இனிமேயும் பண்ணுவோம். அப்படி இருக்கிற நாம திடீர்னு போய் பகவான் கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு மோட்சம் கொடுங்க அப்படின்னா மன்னிச்சு மோட்சம் கொடுப்பானோ? இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்றவாளுக்கு பகவான் மோட்சம் கொடுக்கலாம். அப்போ அது எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்றது, அவனுக்கு கொடுக்கற மோட்சத்தை எனக்கு கொடுன்னா எப்படி கொடுப்பான்? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற பரீட்சையில எழுதிச்சு கூட 80 மார்க் எழுதுனுக்கு 80 மார்க் போடலாம், 30 மார்க் எழுதுனுக்கு 30 போடலாம், இல்ல 35 போட்டு பாஸ் ஆகலாம். எனக்கு 80 மார்க் போடணும் அப்படின்னு நியாயமாகும். பக்தியோகம் பண்ணா மோட்சங்கிறது நியாயமாகும். சரணாகதி ஏதோ 5 வருஷம் சரணாகதி கொடுத்து எனக்கும் மோட்சத்தை கொடுங்க கேட்டா எப்படி பகவான் எப்படி கொடுப்பான் அப்படின்னு கேள்வி வரும். இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக நமக்கு மகாவிஸ்வாசம் இருக்கணும், கட்டாயம் கொடுப்பான் அப்படின்னு. எப்படி கொடுப்பான், ஏன் கொடுப்பான் அப்படின்னு கேட்டா, கருணையினாலே கொடுக்கறபடினால கட்டாயம் வரும். அவனுக்கு கொடுக்கறது கருணையினாலே வரல, பிரதானம் கருணை இல்லங்க. அவன் பக்தியோகம் பண்றான் பலன் கொடுக்கறான். இங்க அப்படி இல்ல, பக்தியோகம் பண்ண முடியலன்னு கருணையினாலே பலன் கொடுக்கறான். கருணையினாலே வர்றபடினால பெருமாளுக்கு அபார கருணை அப்படிங்கறது இருக்கிறபடினால இது நடக்கும். இத்தனை ஜென்ம ஜென்மாந்திரம் வந்த பாபத்தையும் பகவான் பொறுத்து கொள்வான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கருணை பகவானுக்கு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு ஷாக்கு இருந்தா போகணும் காத்துறானா இந்த குழந்தைகளுடைய பாபத்தை பொறுத்துவதற்கு. ராஜபுத்திர அபராதம் போலே, ராஜபுத்திரன் அபராதம் பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஷாக்குனாலே ராஜா அவனை மன்னிச்சு தங்கிட்ட கூட்டுவான். ஏன்னா தம்பையனும் இல்லையோ, 21 தப்பு பண்ணா அப்படி கிடையாது. ஆனா ராஜாவுக்கு தம்பையன் தப்பு பண்ணான்னா அவங்க கிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு இருந்தானா உடனே சேர்த்துருவான். அதுபோல பகவானுக்கு குழந்தைகளாக நாம இருக்கிறபடினால அவன் பெரிய தப்பெல்லாம் பண்ணா கூட சரணாகதினாலே உடனே மன்னிச்சுவோம். அதே மாதிரி அவளுக்கு கொடுக்கற பலனையும் இவனுக்கு கொடுப்பான். ஏன்னா கருணையினாலே கொடுக்கறபடினாலே அபார கருணை இருக்கிறபடினால. கணக்கு பார்த்து கொடுக்கறவனால தான் கிடைக்காது, கருணையினாலே கொடுக்கறதான் கிடைக்கலாமே அப்படின்னு நம்மளால என்னைக்குமே பண்ண முடியாதுங்கறது தெரிஞ்சு கொடுத்துருவான். ஆக இப்படி பகவானுடைய கருணையை நினைச்சு நமக்கு ஒரு மகாவிஸ்வாசம் வரணும். அந்த கருணையில அந்த கருணையை குறைவா மதிப்பிடக்கூடாது, அது பெருசா நினைக்கணும். அதனாலதான் மகாவிஸ்வாசம். பெருமாளுடைய கருணையை புரிஞ்சிக்கணும், அதை கௌரவிக்கணும். பெருமாளுடைய கருணையே அவமரியாதை பண்ணக்கூடாது, அது அத்தனை பெருசுங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டா, பெருமாளுடைய சக்தியை புரிஞ்சுக்கணும். இரண்டாவது கருணையை புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பெருமாளுடைய சக்தியிலேயே சந்தேகம். ஆமா, எல்லா மனிட்டும் கடைசியில கிருஷ்ணா ராமானா அவனும் என்னதான் பண்ணுவார் அப்படிங்குவான். ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் எல்லாம் பார்த்தார், என்னென்னவோ மருந்து இருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தார், ஒண்ணும் சரியாகல, கடைசி காலம் ஆயிடுத்து, கை விட்டுட்டார். அப்ப போய் பெருமாள் கிட்ட வரான். அப்ப ஆமா, முதல்ல பெருமாள் கிட்ட வந்தா பரவாயில்ல, கடைசியில பெருமாள் கிட்ட வந்தா அவரும் என்னதான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லவே நினைப்பான். அது பெருமாளுடைய சக்தியை குறைச்சு வழிபடுறது அது கிடையாது. அப்பவும் பெருமாள் கட்டாயம், அவன் மனசு வச்சான்னா கட்டாயம் ரசிப்பான். யாருமே முடியாத காரியத்தை முடிச்சு வச்சு காமிப்பான் பகவான். இது அடியவங்கள நிறைய பார்த்திருக்கும். பெருமாளுடைய அதுவே பெருமாளுடைய கருணையை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆமா, நாம பண்ற பாப்பத்துக்கு பெருமாள் அப்படியே பிரகலாதனா நான் நம்புவோம். பிரகலாதனுக்கு கஜேந்திரனுக்கு இவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணலாம் நடக்குமா? ஒண்ணும் இல்லாம ஊரை ஏமாத்தின் இருக்கோம். நமக்கு ஊரை இப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான்னு நினைக்க கூடாது. அவன் கருணையை புரிஞ்சுக்கணும். அதனால சக்தி கருணை ரெண்டையும் நன்னா புரிஞ்சுக்கணும். மகாவிஸ்வாசம் அப்படிங்கறது வரணும் அப்படிங்கறதுல அந்த விசுவாசத்தை பத்தி விசேஷமாக சொல்ற வழக்கம். இதில் வரக்கூடிய சங்கைகளுக்கெல்லாம் சுவாமி பரிகாரம் பண்ணியிருக்கார். விசுவாசம் தேவைங்கறத ஸ்தாபிச்சிருக்க. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ விசுவாசத்தோட ஒருத்தன் சரணாகதி பண்றான்னு இருப்போம், அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, என்ன பலன் கேட்கிறானோ அது கிடைக்கும். ஐஸ்வர்யம்ங்கிற பலனை கேட்டானா ஐஸ்வர்யம் கிடைக்கும். மோட்சம்ங்கிற பலனை கேட்டா மோட்சம் கிடைக்கும். கைவல்யம்ங்கிற பலனை கேட்டா கைவல்யம் கிடைக்கும். சரணாகதி நாம என்ன பலன் கேட்கிறானோ அதுதானே கிடைக்கும். அப்போ அதுல ஒருத்தர் கேள்வி வர்றார், அது எப்படி ஐஸ்வர்யங்கிற பலம் மோக்ஷங்கிற பலமும் ஒரே இதுக்கு எப்படி கிடைக்க முடியும்? ஒரே சரணாகதி தான், அவருக்கு ஐஸ்வர்யம் இவருக்கு மோக்ஷம், இது எப்படி கிடைக்க முடியும் கேள்வி. அதுக்கு பதில் சொல்றோம், இல்ல அவர் ஐஸ்வர்யங்கிற பலன் வேணும்னு சங்கல்பிச்சுண்டு சரணாகதி பண்ணார், அதனால அந்த பலன் கிடைக்கிறது. இவர் மோக்ஷம் வேணும்னு சங்கல்பிச்சுண்டு சரணாகதி பண்ணார், அதனால மோக்ஷ பலன் கிடைக்கிறது. என்ன சங்கல்பிச்சுக்கிறாளோ அந்த பலன் தானே கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்றோம். ஆனா அதுலயும் என்ன கேள்வி கேப்பா, அப்படி இல்ல வெறும் சங்கல்பத்தினால மாத்திரம் பலன் வேற ஆயிடுமா? உதாரணமா ஒருத்தன் வயல்ல வித விதைச்சான்னு வச்சுக்கோங்க, நெல்லு விதை போட்டா நெல்லு வளரும், எள்ளு விதை போட்டா எள்ளு வளரும். ஒருத்தன் எள்ளு விதை விதைக்கிறோம் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு நெல்லு போட்டா வச்சுக்கோங்க, அதனால எள்ளு வந்துருவோம்னா? நம்ம நினைப்புல என்ன இருக்கு, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுல தான் இருக்கு. ஒருத்தன் ரெண்டு பேர் இருக்கான், ரெண்டு பேரும் நெல்லு தான் போட்டா, ஆனா போடும்போது ஒருத்தன் வந்து நெல்லு வரணும்னு சங்கல்பிச்சுன்னு போட்டான், இன்னொருத்தன் இதுல எள்ளு வரணும்னு சங்கல்பிச்சுன்னு போட்டான்னு வச்சுப்போம். அதுக்காக பலன்ல வித்தியாசம் வருமானா? இவன் நெல்லு சங்கல்பிச்சுக்காரு, அவர் எள்ளு சங்கல்பிச்சுங்கிறத பலன்ல வித்தியாசம் வரவே. என்ன போட்டானோ அதுக்கான பலன் வரும். ரெண்டு பேரும் நெல்லு போட்டா ரெண்டு பேரும் நெல்லு தான் வரும். அந்த மாதிரி ஐஸ்வர்யம் வேணுங்கிறவனும் சரணாகதி பண்றான், மோட்சம் வேணுங்கிறவனும் சரணாகதி பண்றான். ரெண்டு பேரும் பண்ற சரணாகதி ஒண்ணுதான். அது இவர் ஐஸ்வர்யம் வேணும் நினைச்சார் அதனால இவருக்கு ஐஸ்வர்யம், அவர் மோட்சம் வேணும் நினைச்சார் அதனால அவருக்கு மோட்சம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன செய்யறானோ அதுக்கு தானே பலன் வரும். என்ன நினைக்கிறானோ அதுக்கு அந்த மாதிரி பலன் எப்படி மாற முடியும்? அதனால இதை வச்சு பார்த்தா பகவான் மோட்சம் கொடுத்தான்ங்கிறத நம்ப முடியல. அதனால விசுவாசம் குறையும், மகாவிஸ்வாசம் வர முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சுவாமி சாதிக்கிறார், அப்படி கிடையாது. எப்பவுமே சாஸ்திரம் சொல்ற விஷயத்த நம்ம தர்க்கவாதம் பண்ணி மறுக்க கூடாது. சாஸ்திரம் தான் இந்த விஷயத்த சொல்றது. சங்கல்பத்துல என்ன வித்தியாசமோ அதுக்கேத்த மாதிரி பலன்கள் வித்தியாசம் வருங்கிறத சாஸ்திரம் சொல்றது. இது மாத்திரம் இல்ல, இன்னும் பல விஷயங்கள்ல சங்கல்பம். இப்ப சஹஸ்ரநாமம்னு வச்சுக்கோ, சஹஸ்ரநாமம் பாராயணம்னு வச்சுக்கோங்க, எந்த பலனுக்காக சஹஸ்ரநாமம் பாராயணத்தை சங்கல்பிச்சின் பண்றானோ அந்த பலன் கிடைக்கும். சொல்லுதானுங்க, யாச்சி போகணும் அப்படின்னாலோ, இல்ல ஐஸ்வர்யம் வரணும்னாலோ, இல்ல குழந்தை பிறக்கணும்னாலோ, எந்த பலனை உத்தேசிக்கிறானோ அந்த பலன் தானே கிடைக்கும். ஏன்னா சாஸ்திரம் அப்படி சொல்றது. சாஸ்திரம் சொல்ற விஷயத்துல நம்ம இந்த மாதிரி குதர்க்கவாதங்கள் எல்லாம் பண்ண முடியாது. குதர்க்கவாதம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஏதோ உதாரணத்து வச்சுன்னு வாதம் பண்றதா இருக்கலாம். ஆனா சாஸ்திரம் கொண்டே அறியப்படும் விஷயம் என்னன்னா கவனிக்கணும். வேற விஷயத்தினால நம்ம அறிஞ்சுன்னா பரவாயில்ல. இப்ப பகவான் இருக்கான் அப்படிங்கறதோ, பகவான சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறதோ, சரணாகதி பண்ணா பலன் கிடைக்கும் அப்படிங்கறதோ, இதெல்லாம் சாஸ்திரம் தானே சொல்றது. அதே சாஸ்திரம் தான் இதையும் சொல்றது. இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும், அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணா அந்த பலன் கிடைக்கும். சாஸ்திரங்களோட அந்த விஷயத்தையெல்லாம் ஒத்துல இந்த விஷயத்துல மாத்திரம் கேள்வி கேட்க கூடாது. மொத்தமே ஒத்துக்காட்டா அது விஷயம் வேற. ஒரு உதாரணம் சொல்ற, பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு. அப்போ ஒருத்தன் சொல்றான், நெருப்பு மாத்திரம் எப்படி சுட முடியும்? வேற ஏதாவது சுடுறதா? நெருப்பு இல்ல, நெருப்பு ஊற்றுவோம். ஜலம் சுடுறதா, பூமி சொல்றதா, காற்று சொல்றதா, ஒன்னும் சொல்றது இல்லையே. இப்ப நெருக்கம் மாத்திரம் சுடுகை எப்படி வரும், ஒரு கால நெருப்புக்கு சுடுகைங்கிறது வர முடியாது அப்படின்னு ஒருத்தன் வாதம் பண்ணா வச்சுக்கோங்க, நம்ம பைத்தியக்காரன். ஏன் அப்படின்னா வாதத்துல ஒரு நியாயம் இருக்கு, எது இப்படி ஒரு வருஷம் சுடாம இருக்குச்சு இது மாத்திரம் எப்படி சுடுங்க? ஏன் பைத்தியக்காரன்னா பிரத்யட்சமா தெரியறது நெருப்பு சொல்றது கண்ணுக்கு நமக்கு நல்லா தொட்டு பார்த்தா தெரியறது, பிரத்யட்சமா தெரியற வஸ்துல வாதம் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் சாஸ்திரத்தினால தெரியற வஸ்துலையும் வாதம் பண்ண முடியாது. பிரத்யட்சமா அப்படி தெரியறதோ இந்த மாதிரி சாஸ்திரத்தினாலேதான் பகவான பத்தியும் விசுவாசத்தை பத்தியும் இவன் சங்கல்பத்தினாலே பலன் வர்றத பத்தியும் சொல்லி இருக்கு. அதனால இது தர்க்கத்தை கொண்டு வாதம் பண்ண முடியாது அப்படிங்கறது ஒரு சமாதானம். ரெண்டாவது சமாதானம், ஒரே காரியத்துக்கே இப்படி ரெண்டு பலன் வர முடியுமா என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒருத்தருக்கு ஒரு பலன் இன்னொருத்தருக்கு ஒரு பலன் அதெல்லாம் நல்லா வரலாம், அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு ராஜாவுக்கு ஒரு வியாபாரி ஒருத்தன் ஒரு பொருளை விலைக்கு வித்தா, ஒரு ரத்தனம் கொண்டு வந்தான், அந்த ரத்தனத்தை ராஜாவுக்கு விலைக்கு வித்தான்னு வைப்போம், என்ன விலை அப்படின்னு கேட்டா இவன் சொன்னான் இத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னா அந்த அத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான் அவனுக்கு, அவன் வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தவன் தான் அவனும் இதே ராஜா மாதிரி, ராஜாவோட ராணி இருக்கா அதே மாதிரி ஒரு ரத்தனத்தை கொண்டு வந்தான் அவனும், அதே மாதிரி ராஜா கிட்ட காமிச்சான். இது என்ன விலைன்னு ராஜா கேட்டாரு, இல்ல விலைக்கெல்லாம் இல்ல, இது நான் உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன், மகாராணி இதை போட்டுக்கட்டும், நான் பரிசாக கொடுக்கிறேன், என்னுடைய அன்பனுடைய பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தான். கொடுத்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியாக கொடுக்கறங்களே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கிட்ட கேட்டான். நான் உங்களோட ரொம்ப சுகிரத்தா இருக்கணும் ஆசைப்படுறேன், உங்களோட கலந்து பழகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ராஜாவோட கலந்து பழகி ராஜாவோட கூட இருந்து ராஜா அவனை கூட்டு விருந்துக்கெல்லாம் கூட்ட ராஜாவோட கூட இருந்து கடைசியில ராஜா கிட்ட இருந்து பெரிய பலன் ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டான். இவன் முதல்ல கொடுத்தவன் வெறும் ரூபா நோட்டு வாங்கிட்டு போனான், ஆனா பின்னாடி வந்தவன் அந்த அரண்மனையிலே ஒரு வேலையும் வாங்கிட்டு கூட தன் குழந்தைகளுக்கும் சொக்கத்தை பார்த்துட்டு ராஜாவுக்கும் வேண்டியவனா இருந்துட்டு சொக்கம் குடும்பம் நடத்தினான். ஒரே ரத்தனம் தான், ஒரே ராஜாவுக்கு தான் கொடுத்தா, ரெண்டு பேர் கொடுத்தா, ஆனா அவன் கொடுத்தது வியாபாரமா முடிஞ்சு போச்சு, அதை வச்சு எத்தனையோ பலன் வாங்கிட்டான் இல்லையா. லோகத்திலேயே இருக்கே அதே மாதிரிதான் பக்தி அப்படிங்கறது கிட்டத்தட்ட வியாபாரம் மாதிரி இருக்கும் பக்தி யோகம்ங்கிறது. ஏன்னா இவன் பண்ற பக்தி யோகத்துக்கு பார்த்து அதுக்கேற்ற பலன் பகவான் கொடுப்பான். ஆனா சரணாகிட்டிங்கிறது யாச்சனம் மாதிரி. அதனால இந்த ரத்தனத்தை விலைக்கு வித்துவன் மாதிரி பக்தி யோகக்காரன் விலைக்கு வித்து மோட்சத்தை வாங்குறான், ஆனா சரணாகிதி பண்றவன் விலைக்கெல்லாம் விக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது இவன் கையில. சரணாகதி வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டானா, பகவான் கிட்ட நேரு கேட்டு வாங்குறான். அதே இப்படியும் லோகத்துல சம்பவிக்கலாம், அதனால இந்த கேள்வி வராது, பகவான் கிட்ட விசுவாசம் பிறக்கும், விசுவாசம் பிறக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது என்பதாக இந்த திருநாமத்திலே சொல்ற. மகாவிஸ்வாசம் பத்தி அதுல வரக்கூடிய அஞ்சு சந்தேகங்கள், அதனுடைய பரிகாரங்கள் இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் முன்னாடி. பிராட்டியினுடைய ஒரு புருஷகாரம் முதலான அதெல்லாம் பார்த்திருக்கோம். அதனால இந்த இடத்துல மகாவிஸ்வாசத்துக்கான தடை, மகாவிஸ்வாசம் பிறக்க முடியாமல் இருக்கக்கூடிய தடை இருக்கும் இல்லையோ, அதையெல்லாம் எப்படி போகுங்கிறத சுவாமி தேசியம் சொல்லிருக்காரு போது இந்த விஷயத்தையும் சேர்த்து, மகாவிஸ்வாசம் பிறக்காதுன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் பிறக்கலாம்ங்கிறத ஸ்தாபிச்சிருக்காரு. அடுத்த திருநாமம், பிரபன்ன பகவத் பிரேம தாரதமிய விதாயக. சரணாகதி செய்தவர்களுக்கு பகவானிடத்தில் உள்ள பக்தியை ஏற்றத்தாழ்வு இருப்பதை அருளி செய்தவர் என்று அர்த்தம். சரணாகதி பண்ணவன் பகவான் கிட்ட பக்தியோட தான் சரணாகதி பண்றான். பக்தினா பிரீத்தி, பகவான் பிடிச்சிருக்கு அதனால நான் பகவத் லோகத்துக்கு போகணும் தான் சரணாகதி பண்றான். ஆனா அதுல ஏற்றத்தாழ்வு இருக்குமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எப்படின்னா அதனால்தான் சரணாகதி பண்ணாலே ரெண்டு பேர் இருக்கா, ஆர்த்த பிரபன்னர் அப்படின்னு திருப்த பிரபன்னர் அப்படின்னு. ஆர்த்த பிரபன்னர் அப்படின்னவர் ரொம்ப சம்சாரத்துல வெறுப்பு அதிகமா போய் இந்த க்ஷணமே எனக்கு மோட்சம் வேணும் என்று கேட்கிறவர். திருப்த பிரபகர் அப்படின்னா சம்சாரத்துல அத்தனை விருப்பம்லாம் வராதுபடினால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய மரண காலத்துல எனக்கு மோட்சம் வரணும் அப்படின்னு கேட்கிறவர். ரெண்டு பேர் இருக்காரோ இல்லையோ, ரெண்டு பேருக்கும் அவளுக்கு கேட்கிற சமயத்துல அவளுக்கு அந்த பலனை கொடுக்கறான். ஆர்த்த பிரபன்னருக்கு அப்பயே பலன் கொடுக்கறான் மோட்சத்தை. திருத்த பிரபன்னருக்கு அவர் கேட்ட மாதிரி ஏகத்தேகாவசானே அப்படின்னு சொல்ற மாதிரி சரீர் முடியும் போது அப்போ மோட்சத்தை கொடுக்கறான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரே உபாயம், ஒரே பலன், ஆனால் ஒருவருக்கு உடனே கிடைக்கிறது, இன்னொருத்தருக்கு லேட்டா கிடைக்கிறது. அது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த வேறுபாடு எப்படி வரும், இல்ல இவர் எப்படி கேட்டாரோ, இவர் எப்படி சங்கல்பம் பண்ணாரோ அதுக்கேத்த மாதிரி பலன்ல வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி இவர்கள் கேட்கறதுல வித்தியாசம் இருக்கிறத வச்சிருந்து பலன்ல வித்தியாசம் வரும், ஆனா இவர்களுக்கு கேட்கறதுல வித்தியாசம் இப்படிதான் வர முடியும். ஏன்னா சரணாகதி பண்றோம்னா ஒரே மாதிரி மகாவிசுவாசத்தோட தான் இருக்கான், கேட்கறதுல விசுவாசம் எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சில பேர் ஐஸ்வர்யம் வேணும் சரணாகதி பண்ணலையான்னா, இப்ப என்ன கேட்டானா இந்த சம்சாரத்துல வெறுப்பு இருந்தால் அப்படி கேட்பான், இல்ல சம்சாரத்தை கொஞ்சம் பொறுத்துக்கலாம், இந்த ஜென்ம வரைக்கும் பொறுத்துக்கலாம், ஒண்ணும் கஷ்டம் இல்ல அப்படின்னு இருக்கிறவன் பொறுத்துட்டு கடைசியில மோட்சம் வரட்டும் அப்படின்னு கேட்பான். இதுக்கெல்லாம் காரணம் பகவான் கிட்ட இருக்கிற பிரேமத்துல தாரதமியம், ஏற்றக்குறைவு. பகவானே பரம போக்கியம்னு அந்த போக்கியம் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அப்ப சம்சாரத்துல சுகமே இருந்தாலும் வெறுப்பு தான் வரும். ஒருத்தர் சம்சாரத்துல சௌக்கியமா இருக்கானே வச்சுப்போம், பகவத் தத்துவத்தை பார்க்கும்போது இந்த சௌக்கியமே அவனுக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனா பகவத் தத்துவத்தை சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறபடினாலையும் பகவான் கிட்ட பிரேமம்ங்கிறது நன்னா இல்லாதபடினால்தான் இந்த வித்தியாசம் வருது. சம்சாரம் பிடிக்காம போறதுக்கே காரணம் கூட அதுதான். அதனால பகவத் பிரேம தாரதமிய விதாயகா, பகவானத்தில் இருக்கிற பிரேமத்துக்கு சரணாகதி பண்ணுவாளுக்குள்ள தாரதமியம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படின்னு. சம்சாரத்தில் வெறுப்பு அதிகமா இருக்காளுக்கு பகவான் கிட்ட பிரேமம் அதிகமா இருக்கும். அது வச்சிருந்து அவன் வந்து பலன்ல அவனுக்கு வித்தியாசங்கிறது வரும் அப்படிங்கறது இப்போ இந்த இடத்துல சொல்றேன். பரமாத்மனி யோரத்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு சொல்ற மாதிரி, யாருக்கு பகவான் கிட்ட ஆசை இருக்கோ அவனுக்குதான் வெளி விஷயத்துல விருப்பு வரும். சம்சாரம் தோஷம் இது விட்டுறணும் விட்டுறணும் சொல்றதெல்லாம் பகவான் காமிச்சுதான் சொல்றேன். பொதுவான பதிட்ட போய் ஒருத்தன் போய் சம்சாரம் ரொம்ப விட்டுறணும் சொல்லுங்க, அவன் வந்து ஏன் நல்லா தானே இருக்கே இதே விடணும் கேட்பான், சௌக்கியமா தானே போயிட்டு இருக்குன்னு கேட்பான். ஆனா பகவான காமிச்சு நாம இருக்க வேண்டிய இடம் சிவி குண்டம், அப்படி இருக்கச்சு இங்க இருக்கோமே, சிவி குண்டத்தில் இருக்க வேண்டிய சீரகத்தில் நித்தியமாக நித்திய யுவாவாக கேட்டு தன்மையோ இல்ல வேற தோஷங்களோ எதுவுமே இல்லாமல் ஆனந்தமா இருக்கலாம், அது விட்டுட்டு இங்க இருக்கோங்கிறது புரியும் போதுதான் ஒரு பெரிய இழவு தோணும். அதை வச்சுதான் இங்க வைராக்கியம் பிறக்கணும், அதை வச்சுதான் பகவத் பக்தியில பகவத் பிரேமத்துல தாரதமியம் வரும் அப்படிங்கறத காவித்துவன். அடுத்த திருநாமம் 939, குரு பக்தி லகுன்யாச பல இக்கியோக்தி விசக்ஷணா. கடினமான பக்தி யோகத்துக்கும் எளிமையான பிரபத்திக்கும் ஒரே பலனை சொல்ல வல்லவர் அப்படின்னு. இப்ப பக்தி யோகம் பண்ண முடிஞ்சவர் பக்தி யோகம் பண்ணலாம், பண்ண முடியாதவர் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதுலயும் ஒரு கேள்வி முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், பக்தி யோகம்ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும், அது சரீரம் முடிகிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். பிரபத்திங்கிறது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், பக்தி யோகம்ங்கிறது வருஷம் வருஷம் நீட்டிச்சு இருக்கும், தேவையான அடுத்த ஜென்மத்தை கூட நீடிக்கும். பிரபத்திங்கிறது 5-10 நிமிஷத்துல முடியலாம். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுக்கும் ஒரே பலன் எப்படி சொல்ல முடியும்? உதாரணத்தை நம்ம பாக்கணும், கஷ்டப்பட்டு காரியம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு அவனுக்கு அதிக பலன் கிடைக்கும், கஷ்டமே இல்லாம காரியம் செய்யறதுக்கு குறைவா இருக்கும், அப்படிதானே பாத்துருக்கோம். இந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு காரியம் செய்யறதுக்கும் கஷ்டமே இல்லாம காரியம் செய்யற உபாயம் செய்யறதுக்கும் ஒரே பலன்கிறது எப்படி வர முடியும்னு ஒரு கேள்வி வரும். அதனால இது விசுவாசம் குறையும், அதெல்லாம் ஒன்னும் வராதுப்பா. அதெல்லாம் தியானம் பண்றதை விட்டு சொன்னா அது ஒன்னா வந்துருமோண்ணா? எத்தனை கஷ்டப்பட்டு தியானம் பண்றான் அவனுக்கே வரலையா, 10,000 வருஷம் பண்றவனுக்கே வரலையா, இவனுக்கு வந்துருமா அப்படின்னு விசுவாசம் குறவு வரும். அது வரக்கூடாது. கட்டாயம் ரெண்டு பேருக்கும் ஒரே பலன்கிறது வரும். அது எப்படிங்க, அதிகாரிகளுடைய வித்தியாசத்தினாலே. அதாவது அது எதுக்கான அதிகாரி இருக்கோ இல்லையோ, பக்தியோகம் பண்றவர் பக்தியோகம் பண்ற, பக்தியோகம் பண்ண முடியாதவர் தான் இதை பண்ற. அதனால இவருக்கு அது கேட்ட மாதிரி பலன் வரலாம். அவன் பக்தியோகம் பண்ற, அவரால் பண்ண முடியறது தோற்கொண்ட அவருக்கு அது கேட்ட மாதிரி பலன் வரும், அவ்வளவுதான். இப்பவுமே இந்த அதிகாரிகள் வித்தியாசம் அப்படிங்கறது ஒன்று இருக்கு, அது வச்சுன்னு வரலாம். உதாரணமாக இங்கிருந்து மாடிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, நீ மாடி போனோம் ஒண்ணு லிப்ட் போலாம் இல்ல எஸ்கலேட்டர்ல போலாம், ரயில்வே ஸ்டேஷன்ல தாண்டி போவோம்னா எஸ்கலேட்டர்ல போலாம். அதுல போயிருந்திருக்காரு, அதுல ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எஸ்கலேட்டர்ல போகாம பட்டுன்னு படியிலேயே நடந்து கிடுகிடுன்னு போய் அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடுறான்னு வச்சுக்கோ. அப்ப ரெண்டு உபாயம் ஆச்சு, அவனால முடியும், அவன் அதுல போறான், வயசானவருக்கு படியேற முடியல அதனால அதுல போறான். ரெண்டு பேருக்கும் பலன் ஒண்ணுதானே கடைசியில, அந்த மாதிரி யார் யாருக்கு எது முடியுமோ அவளுக்கு அதை செய்வான், அதுல பலன் ஒன்னா இருக்கலாம். இப்ப படியேறி போறவனுக்கு சுப்பிரயாசம் அப்படிங்கறது அதிகம், இதுல மூவிங்ல போறவருக்கு சொப்பிரயாசங்கிறது குறவு, அவர் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படி நின்றா போறோம் நேரம் அந்த இடத்துக்கு வந்து சேரும், லிப்ட் போறோம் சுலபமா போயிடுவார். அப்போ பிரயாசம் பண்ண முடியாதவர் வயசானவர் இதுல போவார், அவன் அதுல போவார். அதே மாதிரி பக்தியோகம் பண்ண முடிஞ்சவர் பக்தியோகம் பண்ணுவார், பக்தியோகம் பண்ண முடியாதவர் சரணாகி பண்ணுவார். அதிகாரிகள் ஒரே அதிகாரிக்கு கடினமான ஒன்ன பண்ணு இல்ல சுலபமான ஒன்ன பண்ணு ரெண்டுக்கும் ஒன்னே தோஷம் ஒரே பலன் அப்படின்னு சொன்னா அது தப்பு. இவருக்கு இப்படி இவருக்கு அப்படின்னு ரெண்டு பேருக்கு மாத்தி சொல்லிருக்கும், அதனால அது தோஷம் கிடையாது. ஒருத்தருக்கே சொன்னாதான தோஷம் வரும். உலகத்துல ஒரு வித்தியாசம் ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன், பயிர் தொழில் அப்படின்னு உனக்கு கஷ்டப்பட்டு வயல்ல உழுது விழுது அந்த நெல் பயிர் எடுத்து அதுல இருந்து அரிசி உண்டாக்கி தரான். சில பேர் என்ன பண்ற, இந்த பயிர் தொழிலாம் பண்ணாம சுலபமா பிசினஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுலயே அரிசியை கடையில வாங்கிட்டுறான். இப்ப அரிசியை சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு, ஒன்னும் வயல்ல உழுது கஷ்டப்பட்டு பயிர் தொழில் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது வியாபாரம் பண்ணி பைசா சம்பாதிச்சு கடையில வாங்கிக்கலாம். ரெண்டு விதத்துல அரிசியை சம்பாதிச்சுக்கலாம். இது ஒண்ணு கஷ்டம் ஈஸி, விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம், நாளில் தான் கண்ணு முடிச்சு பண்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஜலம் பாய்ச்சி 1-6 மாசம் ஆகும். ஆனா இவன் ஒண்ணும் இல்ல, சுலபமா கடையில போய் வாங்கிட்டு வந்துடும். ஆக உபாயத்துல இந்த வித்தியாசம் இருக்கேன். இது எப்படி வந்ததுன்னா அதிகாரி வேதத்தானே வந்தது, அதை பண்ண முடிஞ்சவன் அதை பண்றான், முடியாதவன் இதை பண்றான், பலன் ஒண்ணுதான். இவனுக்கும் அரிசி கிடைக்கும் அவனுக்கும் அரிசி கிடைக்கும். அதே போலதான் மோட்சம் வந்து பக்தியோக நிஷ்டனுக்கும் உண்டு சரணாகதி நிஷ்டனுக்கும் உண்டு, அதை பண்ண முடிஞ்சவன் அதை பண்றான், முடியாதவன் இதை பண்றான், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி லோகத்தையும் உண்டு அப்படி சம்பவிக்கலாம் அப்படிங்கறத ஸ்தாபிச்சவன். குரு பக்தியில குன்யாச அலைக்கியோக்தி விசக்ஷணா அப்படின்னு இந்த திருநாமத்துல கஷ்டமான பக்தியோகத்துக்கும் சுலபமான சரணாகதிக்கும் ஒரே பலன் வருவதை ஸ்தாபிச்சார் அப்படின்னு இந்த விஷயத்த சொன்னார். இன்னொரு சங்கையும் இதுல பதிலா இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம், சாஸ்திரத்துல கூட மந்திர ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு, வாரணஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. இது முன்னாடியே வாரணஸ்தானம்னா முழுகணும் ஜலத்துல, மந்திரஸ்தானம் மந்திரத்தினாலே புரோக்ஷிச்சுக்கணும். முன்னாடி நம்ம பார்த்தது பகவான் நாமத்தை சொல்றதே ஒரு ஸ்தானம். இதுல வாழ்ந்த ஸ்தானம் கஷ்டமானது, மந்திர ஸ்தானம் ரொம்ப சுலபமானது. இரண்டுத்துக்கும் ஒரே பலன் தான், ஸ்நானம் பண்ணா தீட்டு போகும் அந்த பலன் உண்டு. ஆனால் வாரண ஸ்நானம் பண்ண முடியறவன் போய் குளத்துல போய் குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு, குளிரா இருக்குங்கிறதுக்காக சோம்பேறித்தனப்பட்டு அவன் மந்திர ஸ்நானம் பண்ணான்னா அது இதுக்கு சமானமாகாது. ஒத்த குளத்துல போய் குளிக்கிறதுக்காக முடியாதவன், அடியோட அசக்தனா இருக்கிறவன், அதுக்கு பதிலாக மந்திர ஸ்நானம் பண்ணா அது இதுக்கு சமானமாகும், அது குளிச்சதுக்கு சமானமாகும். அதிகாரி பேரும்னு பேர் இதுக்கு. டாக்டர் சொல்லிட்டார் ஜலமே மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா அவனுக்கு தான் மந்திர ஸ்நானம் அந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம். அந்த மாதிரிதான் பக்தி யோகம் பண்ண முடியாத இருக்கிற நம்ம போலவர்களுக்கு சரணாகிதி, பக்தி யோகம் பண்றவாளுக்கு பக்தி, அதனாலே பலன் ஒன்றாக வரலாம் அப்படின்னு காமிச்சார். அடுத்த திருநாமம் பூர்வ பூர்வ கிருதாம்சார்த்த புனப்பிரபதனோக்திமான். முன் பூர்வ பூர்வ அகிருதாம்ச, முன் செய்யாத அம்சங்களுக்காக மீண்டும் பிரபத்தியை சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சரணாகதிய ஒரு தடவைதான் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. ஆனால் சில சமயம் ஒரு அதிக பலன் அபேட்சிச்சு இன்னொரு வாட்டி பண்ணா அதுல தோஷம் இல்லை, பலன்ல வித்தியாசம் இருந்தா தோஷம் இல்லை. ஒரு உதாரணம், ஏதத் தேக அவசானே அப்படின்னு இந்த சரீர முடிவுல மோட்சம் வேணும்னு கேட்டு சன்னாதி பண்ண ஒருத்தா, சின்ன வயசுலயே ஆயிடுச்சு, 25 வயசுல சன்னாதி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் 80 வயசு வரைக்கும் இருக்க போறான்னு வச்சுவோம். ஆனா நடுவுல சம்சாரத்துல தாபம் அதிகமா போய் உடனே மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு அவன் திருப்பி ஒரு சரணாகதி பண்ணி இப்பவே எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அது சரியானதுதான். ஒரு கேள்வி வரும், ரெண்டு வாட்டி சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு கேள்வி வரும். ஆனா ரெண்டாவது சரணாகதிக்கும் முதல்ல பண்ற சரணாகதிக்கும் வித்தியாசம் இருக்கு, பலன்ல வித்தியாசம். முதல்ல பண்ற சரணாகதி சரீராவசானே மோட்சம், ரெண்டாவது பண்ற சரணாகதி இப்பவே மோட்சம். அதனால பலன்ல வித்தியாசம் இருக்கு அப்படின்னால இது ரெண்டு தடவை சரணாகதி பண்ணதாக ஆகாது. ஒரே பலனுக்காக ரெண்டு தடவை சரணாகதி பண்றது கூடாது. நம்மாழ்வார் வந்து அவருக்கு பகவத் சாட்சா்காரம்லாம் நிறைய இருக்கு, அவருக்குதான் சரணாகதி பண்ணார். ஆனால் அவர் வந்து சரணாகதி பண்ணச்சே எனக்கு பகவத் அனுபவம் நிறைய வேணும்னு கேட்டு பண்றதுக்கலாமா இருக்கும், அதனால அவருக்கு அந்த பலன் அதிகமா இருக்கு. சில பேருக்கு அது கிடையாது இருக்கும். இந்த மாதிரி பலன்ல எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. மொத்த சரணாகதி பண்ணச்ச பகவத் அனுபவம் வேணும்னு கேட்டு சரணாகதி பண்ணல, சரணாகதி பண்ணப்புறம் அவனுக்கு பகவத் அனுபவம் கிடைக்கல. ஆனா அப்புறம் விஷயம் தெரிஞ்சு அதுக்காக இன்னொரு சரணாகதி பண்ணா பண்ணலாம். மோட்சங்கிற ஒரு பலனுக்காக இல்லாம அதுல ஏதாவது ஒரு அம்சத்தை சேர்த்து வச்சு அதை விசேஷமாக இவன் பண்றதுங்கிற தோஷமானது, பண்ணால் அது தோஷமாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஸ்தாபிச்சார். இதெல்லாம் எதுக்காக கேட்டான், அப்போ இவனுக்கும் உண்டு அவனுக்கும் உண்டு ரெண்டு பேருக்கும் உண்டு, அப்ப எப்படி மகாவிஸ்வாசம் பிறக்கும், விசுவாசமே வராதே அப்படிலாம் கேள்வி வந்து அது பதிலுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்போ அது என்ன நியாயமா இருக்கு, ஒரு தடவை பண்ணாதான் மோட்சம்னு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல ரெண்டு தடவை கூட பண்ணலாம் இருக்கு, அப்படிலாம் சாஸ்திரத்தை நம்பும்படி இல்லையே. இது இப்படி இப்படியும் பணம் கொடுப்பேன்னா அப்ப ரெண்டு தடவை தான் பண்ணணும்னு ஆகும் அப்படின்லாம் கேள்வி வந்தா அதுக்கு பதில சொல்றதுக்கா, இல்ல இதுல வித்தியாசம் இருக்கு, ஒரே மோட்சத்துக்காக ரெண்டு தரம் பண்ண வேண்டாம், அதுல ஒரு விசேஷத்தை அபேட்சிச்சு ரெண்டு தரம் பண்ணலாம், அப்ப ரெண்டாவதுக்கும் ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் பலனில் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத காமிச்சார். அதே மாதிரிதான் அடுத்த திருநாமத்துல 941 ஐகிகார்த்த ஞாசகர்த்து ஹேது வைக்கல்ய சாதக, இம்மை பலனுக்கான சரணாகதியில் கர்த்தாவிலும் காரணத்திலும் குறைவு வருவதை சம்பவித்து ஸ்தாபித்தவன் அர்த்தம். இப்போ இதுவும் மகாவிஸ்வாசம் குறையுங்கிறதுக்கு ஒரு கேள்வி. மகாவிஸ்வாசம்னு அங்கத்தை பத்தி கேள்வி பதில் சொல்லிட்டு வரச்ச இது 5வது திருநாமம். இதோட இந்த விஷயம் முடியுது. ஒருத்தன் வந்து லோகத்துல ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சரணாகதி பண்றான்னு வச்சுப்போம். ஆனால் அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கலன்னு, ஐஸ்வர்யம் கிடைக்கணும், ஆனா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி சரணாகதி வந்தா பலன் கிடைக்கும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி பதில் சொல்ற, அப்படி இல்ல ஐஸ்வர்யத்துக்காக சரணாகதி பண்றான் ஆனா பலன் கிடைக்கல அப்படின்னா அப்ப சரணாகதியில ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை மீமாம்சா சாஸ்திரத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் யாகம் பண்ணியும் பணம் கிடைக்கல அப்படின்னா யாகத்துல தப்பு இருக்குன்னு. மழை வேணும்னு யாகம் பண்ணான் ஒருத்தன், ஆனா மழை பழக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த யாகத்துல ஏதோ தப்பு இருக்கு. அத நம்ம ஆலோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். கர்ம கர்த்திரு சாதன வைகுண்யாத் அப்படின்னு சொல்லுறான். ஒன்னும் கர்மால ஏதாவது குறை, இல்ல கர்த்தா கிட்ட ஏதாவது குறை, இல்ல அதுக்கான சாதனத்துல ஏதாவது குறை, மூணுல ஏதாவது ஒன்னும் குறை இருக்கு, இருந்தாதான் யாகம் பலன் தராம இருக்கும். கர்மால ஏதாவது குறைன்னா யாகத்தை யாகம் செய்யற கர்மால ஏதாவது ஒண்ணு விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, கர்மால குறைன்னு அர்த்தம். கர்த்தால குறைனா செய்ய நல்ல மந்திரங்கள்லாம் சொல்றவரா இருக்கணும், அறகுலாம் ஒண்ணும் தெரியாம அறகுறையா இருந்தானா கர்த்தால குறை. சாதனம்னா அதுக்கு அதுக்கான திரவியங்கள் கொண்டு வரதுல வித்தியாசம். அதே மாதிரிதான் இங்கே சரணாகதி பண்றவனுக்கும் கர்ம கர்த்திரு சாதன வைகுண்யம்ங்கிறது இருக்கக்கூடாது, அதுல குறவு இருக்கக்கூடாது, குறவு இருந்தா பலன் வராது. கர்மால வைகுண்யம்னா இங்க என்ன கேட்டா சரணாகதிக்கு வேண்டிய எல்லா அங்கங்களோட சேர்த்து சரணாகதி பண்ணணும். அது ஏதாவது மகாவிசுவாசமோ பிரார்த்தனையோ ஏதாவது விட்டுட்டு சரணாகதி பண்ணா அது பலன் கொடுக்காது. கர்த்தால விசேஷம் அப்படின்னு கேட்டானா தகுதிகளாக என்னென்ன சொல்லி இருக்கோ அதெல்லாம் மொத்தம் இருக்கும், ஆக்கியம் செஞ்சு முதலானதெல்லாம் இருக்கும் இருக்கு. சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா மனக்கூடாது. மாதிரி சாதனத்தில் என்ன வைகுண்யம் அப்படின்னா சாஸ்திர ரீதியில சரணாகதி பண்றதுக்காக அடிப்படை காரணம் எல்லாம் இருக்கணும். இவன் வந்து வைஷ்ணவனா இருக்கணும், இவன் நம்புறவனா இருக்கணும், ஆச்சாரிய உபதேசம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். ஆச்சாரிய உபதேசம் இல்லாமல் நம்பரும் இல்லாமல் ஏதோ வருவேனா அவர் பண்றாரு நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி பலன் கிடைக்கும்னா கிடைக்காது. என்ன வைஷ்ணவ நீங்க மட்டும் பண்ணாதான் பலன் கிடைக்கும்னா நாங்களும் தான் பண்றோம் ஒரு சரணாகதி எங்களுக்கு தான் பலன் கிடைக்கட்டுமே அப்படின்லாம் சொல்லி சரணாகதி பண்ணா பலன் கிடைக்காது. ஏன்னா பண்றவர் அதுக்கான சாதனங்களை எல்லாம் சம்பாதிச்சு வச்சு அவர் பண்றவருக்குன்னு ஒரு யோகியதை இருக்கு இல்லையோ அந்த யோகியதோட கூட இருந்து அப்படிதான் பண்ணணும். சரணாகதி பண்ணது ஜாத்தியாதி வித்தியாசம் கிடையாது, ஆனால் லாகின் சின்ன முதலானதெல்லாம் வேணும். அடிப்படையான காரணங்கள் எல்லாம் தேவையா இருக்கு. வெறுமையான ஏட்டிக்கு போட்டு ஏன்னா பண்றேன் அப்படின்னு பண்ணா சரணாகதி இல்ல அதை பலன்லாம் கிடைக்க முடியாது. அதனால சரணங்கள்னாலே சரணாகதியிலையும் பலன் கிடைக்காம போகலாம். அதனால குறைகள் எதுவும் இல்லாமல் சரணாகதி பண்ணா பலன் கிடைக்கும். குறையோட சரணாகதி பண்ணா குறையோட யாகம் பண்ணா பலன் கிடைக்காது, மாதிரி குறையோட சரணாகதி பண்ணா அதுவும் பலன் கிடைக்காது அப்படிங்கறதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அதனால இதை வச்சுட்டு விசுவாசத்துல குறைவு வரக்கூடாது. அப்ப அவனுக்கு பலன் கிடைக்கலையே அப்ப சரணாகதி மேல விசுவாசம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒழுங்கா பண்ணாதானும் பலன் கிடைக்கும். ஒழுங்கா இவன் பரீட்சை எழுதாம வாத்தியா மேல தப்பு சொல்லிட்டு இருந்தானா, பரீட்சை சரியா எழுதாம வாத்தியா மார்க் போட மாட்டேங்கிறாரே இவன் ரொம்ப துஷ்டம்னு சொல்லக்கூடாது. என்ன எழுதினோ அதுக்கு தான் அவர் பலன் கொடுப்பேன். நீ ஒழுங்கா செஞ்சானா அது பலன் கிடைக்கிறது கிடைக்கும். ஆனா இந்த ரீதியில இந்த அஞ்சு திருநாமங்கள் நாம இப்ப பார்த்தோம் 941 வரைக்கும். இதுல மகாவிஸ்வாசத்தை பத்தி புரிஞ்சுக்காமல் அதை குறைவாக மதிப்பீடு செய்து வரக்கூடிய சங்கைகளுக்கெல்லாம் பரிகாரத்தை இந்த ஐந்து திருநாமங்களிலே சாதிச்சார். அதனால மோட்சத்துக்கான பிரபத்திய நிலையில மகாவிஸ்வாசங்கிற அங்கம் முக்கியமானது, தேவையானது, முதலானது நாம இப்ப பார்த்தோம். இன்னும் இதுல இருக்கக்கூடிய சங்கைகள் பரிகாரங்கள் தான் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். முன்னாடியே பல விஷயங்கள் வந்திருக்கு, அதெல்லாமும் இப்ப நாம நினைச்சு பாத்துக்கணும். அடுத்த விஷயங்களை 942 ஆரம்பிச்சு சரணாகதி பண்ணி முடிச்சவன் அவன் வாழ்நாளில் இருக்கும்போது அதுல வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் பத்தி சொல்ல போறான். அது பின்னாடி பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.